లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం ఆత్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహ తత్తరితరాణి త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శరజనైక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తాస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 23வது சூர்ணிக்கைய பார்க்க போறோம். பரத்வாஜ சாசன பரிகிரகீத சித்ரகூட கிரி கடக தட ரம்யாவ வசதா. அடுத்த சூர்ணிக்கையும் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சூர்ணிக்கை, ஆகையினாலே அதையும் இன்று பார்க்கலாம். அனன்ய சாசனியா, இது 24வது சூர்ணிக்கை. பரத்வாஜ சாசன பரிகிரகீத சித்ரகூட கிரி கடக தட ரம்யாவசதா. அடுத்தபடியாக அனன்ய சாசனியா, பரத்வாஜ சாசன ராத்திரியாந்து தஸ்யாம் வியுஷ்டாயாம் பரத்வாஜோ அப்ரவீத் இதம் மதுமூல பலோபேதம் சித்திரகூட்டம் விரஜேதிச்ச. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பரத்வாஜர் எம்பெருமானிடத்தில் சாதிக்கிறார். அதை சிரசா வகித்து பரிகிரகிக்கப்பட்ட சித்திரகூட்ட கிரி கடக தட ரம்யாவசதா, சித்திரகூட்ட பர்வதத்தினுடைய பர்யந்தம் இருக்கக்கூடிய பர்வத பிரதேசத்துல ரமணீயமான ஒரு கிரகத்தை உடையவனே. அனன்ய சாசனியா, யாராலையும் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சாசனத்தை உடையவன், யாரும் அவனை நிர்பந்தித்து அந்த நிர்பந்தத்தினாலே எந்த விதமான காரியத்தையும் செய்பவன் அவன் கிடையாது. அதுதான் அனன்ய சாசனியன். அனன்ய சாசனியா சாசித்தும் யோக்யா சாசனியா அந்யைஹி சாசனியா அபரப்ரேஷ்யா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா, மற்றவர்களாலே மற்றவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடியவன் அன்யசாசனியன். இவனை யாராலையும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது. அவன் எந்த காரணத்திற்காக அவதரித்தானோ அந்த காரியம் நிறைவேறுகிற பர்யந்தம் அவன் போக்கிலே சென்று கொண்டிருப்பான் அப்படின்றது அனன்யசாசனியா அப்படின்றதுலேயும் தெரிகிறது. இப்போ நேற்று குஹ சமாகமம் பார்த்தோம். குஹனோடு ஐவரானோம் அப்படின்னு சொன்ன போல குஹனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் நாம் விளக்கி பார்த்தோம். இன்று பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு அவர் எழுந்துள்ள விதத்தையும், அங்கிருந்து புறப்பட்டு சித்திரகூட்டத்திற்கு சென்றதையும், சித்திரக்கூட்டத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தார்கள் என்பது பற்றியும், சுமந்திரர் குகனுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி தசரதனிடத்திலே விஷயங்களை தெரிவிப்பது பற்றியும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். கங்கக்கரைய கடக்கிறதுக்காக படகுல போயின்னு இருக்கா. இது இனிமேல் ராமாயணத்துடன் கதையோட சுவாமி தேசிகனுடைய ஜூர்ணிக்கைகளை பார்க்கலாம். சீதாதேவி பிரார்த்திச்சுகிறா கங்கா மாதா கிட்ட. ஏற்கனவே ஒரு முறை ராமனும் லக்ஷ்மணனும் கங்கையை கடந்து போயிருக்காள், அது வேற இடம். இப்போ வேற இடத்துல கங்கையை கடக்கிறா. இது ஒரு இடம், அது ஒரு இடம். இது சிருங்கிபேரபுரத்தில் இருக்கக்கூடிய, சிருங்கிபேரபுரத்துக்கு போறதுக்கு சமயத்தில் அந்த கங்கை. முதல்ல கௌதமாசிரமத்துக்கு போறச்சே அது வந்து வேற இடம், அந்த கங்கை வேற. நமக்கு இன்னைக்கு பிரிச்சும் கூட பார்க்கலாம். மிதிலா நகரத்துக்கு போறச்சே அந்த கங்கை வேற, அது பீகாரில் இருக்கக்கூடிய கங்கை. இந்த கங்கை வேற, இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்கை. இவ பிரார்த்திச்சுக்கிறா நல்லபடியா திரும்பி வரணும், வந்தா உன்னை ஆராதிக்கிறேன், உத்தமமான திரவியங்களை கொண்டு பூஜை பண்றேன், வசந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறேன், பிரஜைகள் எல்லாருக்கும் அளவில்லாத, அதாவது அளவோடு இல்லாமல் அன்லிமிட்டட்னு சொல்றா இல்லையா, அப்படி ததியாராதனைகள் பண்ணி போடுறேன், மது மாம்சத்தினால ஆராதிக்கிறேன், நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு சீதா பிராட்டி பிரார்த்திச்சுக்கிறான். ராத்திரி வருது, கங்கையை தாண்டியாச்சு. ஒரே இருட்டு, காட்டு வழி பார்த்தால் ஜனங்களே கிடையாது. லக்ஷ்மணா இங்க பார்த்தியான்னு எம்பெருமான் கேட்கிறான். அத்யேயம் பிரதமா ராத்திரி ஜாதா ஜனபதாத்பகிஹி. லக்ஷ்மணா இத்தனை நாள் ஜனங்கள் சுத்தின் இருந்தா, இங்க ஜனங்களே கிடையாது, என்ன ஒரு பயங்கரமான காடு பார்த்தியா, சீதைய பத்திரமா ரட்சிக்கணும், என்ன காரியம் பண்ணால் இந்த கைகேயி, என்ன காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாலே அந்த கைகேயினுடைய ஒரு க்ரௌரியத்தை பார்த்தியா, எவ்வளவு துஷ்டத்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டா, அப்பாவையும் கொன்னாலும் கொன்னுடுவோ, உசுரோட வைக்க போறாளோ இல்லையோ தெரியல, அவள் என்ன காரியத்தை வேணாலும் பண்ணுவள், என்ன துவேஷத்தை வேணாலும் பண்ணுவள், எதுக்கும் பயப்பட மாட்டாள், அப்பேற்பட்டவள் தான் கைகேயி. உடனே இளைய பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது, அண்ணா இப்படி வெய்யவே மாட்டாரே, ஏற்கனவே சொன்னார் இல்லையா விதியின் பயன் இதுன்னு சொன்னாரே, இது விதியின் தான் பயனோ தவிர நதியின் பிழை என்று அப்படின்னு சொல்லும்பொழுது விதியின் பிழைன்னு சொன்னாரே, இப்போ நாம வெசா கூட நீ வெய்யாதேன்னு சொன்னவர் இப்ப திடீர்னு வெய்யறாரு, சரி குறுக்க பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தாராம். திருக்குடந்த ஆண்டவன் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். அதோட விடமாட்டாடா கைகேயி, நம்ம தாயார் கோசலாதேவியும் கஷ்டப்படுத்துவாள், எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாள் தெரியுமா, சிரமப்படுவாள், அவளை அழுவோ, என்ன வேற அனுப்பிச்சுட்டா, உங்க அம்மாவையாவது பாத்துக்கிறதுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கான் சத்ருக்னன், எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நானே இல்ல, நான் காட்டுக்கு வந்துட்டேன், கைகேயி என்ன காரியம் வேணாலும் பண்ணுவோ, பிதாவுக்கே அவத்தியம் பண்றவள், என்ன பண்ணுவளோ தெரியலையே, சம்ஹாரமும் பண்ணுவள், அப்பேற்பட்டவள். நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா லக்ஷ்மணா, கார்த்தால பொழுது முடிஞ்சா பேசாம இங்கிருந்து கிளம்பி போயிடு, அவ ரெண்டு பேரையும் காப்பாத்தனமோ இல்லையோ, கோசலாதேவியும் தசரதனையும் காப்பாத்தனமோ இல்லையோ, அதனால நீ போனா தேவலன்னு தோன்றது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன், வயசான காலத்துல அப்பாவுக்கு ஒத்தாசையா நீ இருக்கணும். உடனே பார்த்தாராம் லக்ஷ்மணன் கேக்கிறாராம், ஓ இதுக்காகத்தான் ராத்திரி எல்லாம் ஆரம்பிச்சேரா விஷயத்த. எனக்கு தெரியும் உம்ம வாயால கைகேய வெய்ய மாட்டேர் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அது நினைச்சுட்டுதான் நான் இருந்தனே, நான் போகவே மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன். வால்மீகி சொல்றார், நச்ச சீதா துவயா ஹீனா நச்சாகம் அபி ராகவ முகூர்த்தம் அபி ஜீவாவஹா ஜலான் மத்யா விவோத்ருதௌ. சீதையா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், உன்னை விட்டுட்டு ஒரு முகூர்த்தம் கூட வாழ முடியாது. எப்படி ஜலத்திலிருந்து வெளியில போட்ட மீன் எப்படி துள்ளி துடிச்சு இறந்து போகுமோ அது மாதிரிதான் உன்னை விட்டு போனால் எங்க ரெண்டு பேரோட நிலைமையும். திருமங்கி ஆழ்வார் சொல்றார், நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் என் தாய் இந்தளூரிலே எம்மை கடிதாக்க மரமருளை ஆவா வென்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. பெருமாள் சேவிக்கணும்னு போனார், சேவை சாதிக்கலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றார், எப்படி சேவை சாதிக்காம போயிடுவ நான் பாத்துறேன்ற. உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நாங்க பாக்கியவானா இருக்கோம், இதை விட்டுட்டு எங்களால வேற எங்கேயும் போகவே முடியாது. என்ன ஊருக்கு போன்னு சொல்றியா, நான் போக மாட்டேன், இங்க இருக்க நான், இதை விட்டுட்டு என்னால போகவே முடியாது. இன்னைக்கு என்ன போக சொல்லுவ, நாளைக்கு சீதையை போக சொல்லுவ, அடுத்த மரத்தடிக்கு போய் என்ன சொல்லுவ, அயோத்தியில ரொம்ப கஷ்டம், மாமியார போய் பாத்துக்கோன்னு சீதையை போய் திரும்பி போன்னு சொல்லுவ. நச்ச சீதா தொயா ஹீனா நச்ச அகமபி ராகவா. சீதையா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன். சரி வாங்க போலாம், நம்ம தலைவர்த்தி யாரால மாத்த முடியும், வாங்க போலாம். சக்கரவர்த்தி திருமகன் ஆயிட்டு போறார், மூணு பேருமா நடந்து போறார். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிரட்டதஸ்து தனுப்பாணிஹி. ஏன்னு போற பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார், அங்க அதிதியா போறார். பரத்வாஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாகத்தை சொல்லி அர்க்ய பாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுக்கிறார் சக்கரவர்த்தி திருமகனுக்கு. கொடுத்த உடனே இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் கேட்கிறார், சுவாமி 14 வருஷம் இருக்கணும், உமக்கு ரொம்ப கஷ்டம், வேறு இடம் பார்த்தா தேவல, ஏதாவது இடம் பார்த்து சொல்லுன்னு கேட்கிறார் பெருமாள். கவலையே படாத, ரொம்ப ஆச்சரியமா 20 மைல் தூரத்துல தசக்ரோஷ தூரத்தும் திருக்குடந்த ஆண்டவன் சொல்ற தசக்ரோஷ தூரம் சித்திரகூட பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருக்கு, அங்க மந்தாக்கினி நதியானது பிரவகிக்கிறது. எவ்வளவு நாள் பிரவாகம் போனாலும் மார்புக்கு மேல ஜலம் இருக்காதான் அப்படிப்பட்ட ஒரு மந்தாக்கினி, அதுவும் கங்கை தான், கங்கைக்கு அந்த இடத்துல மந்தாக்கினின்னு பேரு. இதுல சொல்லும்போது பிரயாக கஷேத்திரத்துல இருக்குன்னு சொல்றாரு. பிரயாக கஷேத்திரத்துல பரத்வாஜ முனிவரை வணங்கி அங்கிருந்து போறாருன்னு சொல்றார் ஒரு ஒரு வியாக்கியானத்துல. அங்க அவ்வளவு நன்னா இருக்கும் சித்திரகூட பருவத்தம், ஆச்சரியமான நதி, மலையோ சின்ன மலை, கிரௌஞ்சம் முதலான பட்சிகள்லாம் நிறைய இருக்கு, 4 பக்கத்திலையும் அருவி பெருகி ஓடி வரும், இருக்கிறதுக்கே ரொம்ப பாங்கா இருக்கக்கூடிய இடம் அது, சீதைக்கும் நல்லா பொழுது போகும், அங்க போயிட்டு வான். சுபக சித்திரகூட்டோசௌ, இதான் ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். திருப்பாவ ஆரம்பத்திலே சொல்றா இல்லையா, சம்சாரிகளுக்கும் தேகாத்ம ஞானம் பிறந்த ரிஷிகளுக்கும் பர்வத பரமான ஓட்டை வாசிப்போரும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிப்போரும் ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசிப்போரும் பெரியாழ்வாருக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் அத்தனை வாசிப்போரும் அப்படின்னு திருப்பா வியாக்கியானத்திலே சொல்றாள். ஆழ்வார்கள் வந்து அப்படி சொல்லியிருக்கவே மாட்டா, அவரிடத்துல இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்ல மாட்டா, என் கூட இருந்தான் சொல்லுவா. பெருமாள் வானான்னு சொன்னால் கூட ஒழுங்கு மரியாதை இங்கேயே இருவா. திருமங்கி ஆழ்வார் வந்தா இப்படியே பிரயோகம் பண்ணியே சொல்லுவார். பெரியாழ்வார் சொல்றார், வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் உன் தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய் நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை. திருமாலிருஞ்சோலையில் இங்கே இரு, எங்கேயும் போயிடாதென்றார் இல்லையா. மார்பகம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின் அவர் தானே. அவர் எங்கேயும் போகூடா, இங்கேயே இருக்கணும்ன்றார். எப்படி போயிடுவேன்றார். இதே பெரிய திருவங்கையாழ்வார் சொல்லும்போது, வந்த நாள் வந்து என் நெஞ்சிடும் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான். என் நெஞ்சத்தவர் வந்த நாள்ல இருந்து வந்தான் பாபி, எப்பேற்பட்டவன், என் நெஞ்சத்தவர் எங்கேயும் போவே இல்லை, வேறொரு நெஞ்சறியான் திருவங்கையாழ்வார். என் நெஞ்சகத்தை விட்டுட்டு இன்னொரு நெஞ்சகத்தை தேடி போகவில்லை, நானும் போக விட்டது இல்லைன்னு திருவங்கையாழ்வார். ஆழ்வார் எப்படி சொன்னார், யான் ஒட்டி என்னுள் இருத்தோம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்தியல் வானொட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே. என்னை நெகிழ்க்க அவனொட்டுமோ நானொட்டுமோ, நான் போவனா, இந்த பெருமாளை என்னிடத்திலிருந்து விடைபெற்று இன்னொரு இடத்துல போறதுக்கு நான் விடவே மாட்டேன், அவ்வளவு லேசில் விட்டுற மாட்டேன் நம்மாழ்வார் திருவாய்மொழியில. ஆனால் ரிஷிகள் சொல்லியோ, அவள் நீ போய் சித்திரக்கூடத்தில் போய் வாழுன்னு சொல்லிட்டா, மேல கதையாகணும் இல்லையோ, அதனால அவள் கிளம்பு அப்படின்ட்டா இவரும் கிளம்பி சித்திரக்கூடத்து பருவத்துக்கு போயிட்டான். ஆச்சரியமான சித்திரக்கூட பருவத்தை ராமாயணத்தில் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான். அதுதான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றார், சித்திரக்கூட பருவத்தில் பரத்வாஜர் காண்பிச்சபடி சித்திரக்கூட பருவத்தில் ரமணீயமான ஒரு கிரகத்தை உடையவனே அப்படின்னு சொல்றார். பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரக்கூட கிரி கட்டக தட்ட ரம்யாவசதா அப்படின்னு, மதுமூல பலோபேதம் சித்திரக்கூட்டம் விரஜேதிச்சனர் முனிவர். லக்ஷ்மணா ஆணைய தாருணி திருடாணி வராணிச்ச குருஷ்வா வசதம் சௌமிய வாசேமே அபிரதம் மனா. இந்த இடத்துல சீக்கிரமா ஒரு குடில் அமை அப்படின்னு, எப்படி உன் சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நீ அமை அப்படின்னு சொன்ன. அனன்ய சாசனியா, ராமாயண கதைப்படி பார்த்தாலும் அனன்ய சாசனியத்துவம் நல்லா தெரிகிறது. சுமந்திரர் திரும்பி வர்றார், சொல்லும்பொழுதே ரொம்ப அழகா சொல்ல, அடியன் வாத்தியார் சுவாமி மன்னார்குடி சுவாமி இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப பிரமாதமா சாதிப்பார், ஐசிங்கர் சாட்சிதான் சாதிப்பார். குகேன சார்த்தம் தத்ரைவ சிதோஸ்மி திவசான் பகூன் ஆஷயா எதிவா ராமா புன சப்தாபே சப்தாபயேதி. தசரதர் கேட்டாராம், சீக்கிரமா திரும்பி வந்துடக்கூடாதா, இத்தனை நாள் ஆச்சேன்னாராம். ரெண்டு நாள் தான் அங்க இருந்தார். இவருக்கும் ராமனை விட்டு பிரிந்ததுனால பல நாள் பிரிஞ்சுதான் இருக்கு. திவசான் பபூவ அப்படின்னு சொல்லி, திவசான் பகூன் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன் குகனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அப்படின்னு, திரும்பி வரத்துக்காக குகன் வந்து ராமனை அங்கு அனுப்பி வைத்து விட்டு வந்துட்டேன்றது சொல்றதுக்காக நான் அங்கேயே நின்று, குகேன சார்த்தம் தத்தனை வசித்தோஸ்மி, குகனோடு சேர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தேன், ராமன் திரும்பி வரமாட்டானான் நின்று இருந்தேன். நான் சாதிப்பாராம் மன்னாடி சுவாமி சொல்லுவார், மன்னாடி சுவாமி அழகா சாதிக்கிற விஷயம். ஏ சுமந்திரரே, என்னுடைய ஸ்நான சாட்டியை விட்டு வந்துட்டேன், போய் ஸ்நான சாட்டியை போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு என்னை மறுபடியும் கூப்பிடுவாரா அப்படின்னு நான் ஏங்கி போய் அங்கேயே குகேன சார்த்தம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். சிதோஸ்மி திவசான் பகூன், பல நாட்கள் நின்று கொண்டிருந்தான், ரெண்டு நாள் தான் இருந்தார். ஆசையா எதிவா ராமா புன சப்தா பயதிசி, மறுபடியும் கூப்பிடவானா கூப்பிட மாட்டானான்னு நின்று இருந்தேன். அதனால்தான் இவ்வளவு நாள் ஆச்சு. நாச்சியாத்திரமலை ஆழ்வார் சொல்றா, அங்கை தலத்திடை ஆழிகொண்டான் அவன் முகத்தன்றி விழியேன் என்று. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னு மறுபடியும் கேட்கிற. மமது அஸ்வா நிவர்த்திய ந பிராவர்த்ததந்த வர்த்மணி உஷ்ணம் அஸ்ரு விமுஞ்சந்த ராமே சம்பிரஸ்தி தேவனம். என் குதிரை ஓடல சுவாமி, ராமனை தவிர வேற யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிவிடுத்து என் குதிரைகள், அதனால அது ஓடல. நீ ஓட்டினா நீ குதிரை நீ சொன்னபடி கேட்குமே, நீதான் வேகமா ஓட்டுவிய, வேற யாரு ஓட்டினா இவ்வளவு லேட் ஆறதுக்கு, நான் தான் ஓட்டின சுவாமி. மமது உனக்குதான் 60,000 வருஷம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, அப்புறம் என்ன கட்டம் அப்படின்னு. அப்படி இல்ல சுவாமி, போகச்சே போச்சு குதிரை, வரச்சே தான் திரும்பி வரல, போகச்சே வேகமா தான் போச்சு, ஒன்னும் கட்டம் இல்ல, நன்னாதான் போச்சு. ஆனா திரும்பி வரச்சே குதிரைகள் ராமனை எதிர்பார்த்து காத்துன்றது. எப்பவுமே ராமன் கூட தானே வருவான், திடீர்னு ராமன் வரலையேன்னு சொல்லிட்டு ராமனை தவிர வேற யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு குதிரைகள்லாம். அப்ப அப்படி சொன்னதுனால நான் எப்படி சுவாமி நாங்க இருக்க முடியும், ராமன் தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது, ராமனை பார்த்த கண்களாலே இன்னொருத்தரை பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே அந்த குதிரைகள் கூட திரும்பி வரலப்பான்னு சுமந்திரர் தசரதனத்துல உன்னோடு இருக்கக்கூடிய ராமன் இல்லைன்றத தெரிஞ்சுட்டு என்னிடத்திலிருந்து அந்த குதிரைகள் எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு தயாரா இருந்தது. எவ்வளவு எவ்வளவு பிரமாதமா சொல்ற பாருங்க, சுமந்திரா இங்க வா, என்ன பத்தி ஊர்ல என்ன சொல்லிக்கிறார், யாரும் ஒண்ணும் அவாவா காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, ராமன் இல்லாத ஊர் நரகம் அப்படின்னு அவளை தெரிஞ்சு போயிட்டு, அதனால நம்மளை யாரும் கண்டுக்கவே இல்லை. நேத்து எப்படி இருந்து சபுஷ்பாங்குரகோரகா, நேத்து பூ அரும்பும் காயும் பழமா இருந்து ஊரே, இன்னைக்கு எல்லாம் வாடி போச்சு ராமன் இல்லைன்ற துக்கத்தினால. வேற எதுவுமே இல்லையே. நான் பார்த்தேன் அந்த குழந்தையெல்லாம் எப்படி போச்சு காட்டல, நான் பார்த்தேன் தைரியமா போறா, ஒன்னும் கவலையே இல்லாம போயிட்டு இருக்கா. கஜம் வா வீட்ச சிம்மம் வா வியாக்ரம் வா பிவரானனா நாகாரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதா. சீதைய பத்தி ஒரு வாட்டி ஒண்ணுமே கவலைப்படாது, காட்டுல போயிட்டே இருந்தா பிரபு, ராமன் போறார், பிராட்டி போறா, லக்ஷ்மணன் போயிட்டு இருக்கார், ஒரு பெரிய யானை எதிர வந்தது, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, சீதை பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. சுடாமேஸ்வரர் ஆழ்வார் சொல்லும்போது காப்பாரார் இவ்விடத்து கங்குருளின் நுண் துளியாய் சேற்பால் சேற்பால தூழியாய் செல்கின்ற கங்குல்வாய் தூப்பால வெஞ்சங்கு சங்கர் சக்கரத்தன் தோன்றானால் தீப்பால வல்வினையேன் தெய்வங்கால் என் செய்கேனேயோ. எனக்கு ஒண்ணும் குறையே குறையே இல்லையே, பெருமாள் வந்து தொழிலட்சத்து ரட்சகைக்க மண்ணே, அவன் பாத்துமா எல்லாத்தையும், ராமன் பாத்துக்கிறான், என்ன கவலை என்ன கஷ்டம் வரப்போறது. உடனே கோசலை கதர்றா ராமன் போயிட்டார்னு, லக்ஷ்மணன் தசரதன் கதர்றா, ஒவ்வொருத்தரும் கதர்றா. 14 ஆண்டுகள் கழிச்சு ராமன் வந்தான்னா அந்த பட்டாபிஷேகத்தை யார் சேவிக்க போறா, நாமெல்லாம் சேவிக்க போறோம், நாம எப்படி சேவிக்க போறோம், நம்ம தான் போய் சேர போறோமே. பிரியேதி புத்திரேதி ராகவேதி, குயில் கூவுற மாதிரி கூவிண்டே இருக்கான் கோசலையும் தசரதனும். 14 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்க போகிறார்களோ அவர்கள்லாம் தேவர்கள் அப்படின்னு சொன்னானாம் தசரதன். அப்பேற்பட்ட யாருடைய நிர்பந்தத்தினாலையும், கோசலையுடைய நிர்பந்தத்தினால அவன் அடக்கி வைக்க முடியல சக்கரவர்த்தி திருமகன, தசரதனுடைய பாசத்தினால கட்டுப்படுத்த முடியல. அவன் என்ன காரியத்திற்காக அவன் அவதாரம் எடுத்து வந்தானோ அந்த காரியம் நிறைவேறத்துக்காக பரத்வாஜர் என்னிடத்திலே இருன்னு சொன்னார், அதையும் கேட்கல, இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சித்திரகூட பருவத்துக்கு போனார் அவர். அதுதான் அனன்ய சாசனியத்துவம், யாருடைய நிர்பந்தத்தின் பேரிலும் அவனை அடக்கி வைக்கிறதுன்றது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஒருபொழுதும் முடியாது அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காண்பிக்கிறார், அனன்ய சாசனியா அப்படின்ற ஒரு விஷயத்தை. இப்பேற்பட்ட அனன்ய சாசனியத்துவம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு பாருங்கோ, அந்த குணமானது இந்த இடத்துல போன சூர்ணிக பரத்வாஜ சாசனியான்ற சூர்ணிகத்துல சூர்ணிகையினால சௌலபிய குணமான சொல்லப்பட்டது, சௌசீல்யம் சொல்லப்பட்டது குகன் விஷயத்துல, அடுத்து சௌலபியம் சொல்லப்பட்டது, இப்போ அனன்ய சாசனியத்துவம் அப்படின்ற ஒரு குணமானது சொல்லப்படுறது. அதனால இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். தாசன்.